श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्कुम नमस्कारम विक्रम्ययेन विजितानि जगन्ति भूम्ना विश्वस्यचं परमकारणम् आमनन्ति विश्राणयन् प्रणयिनां विविधान् पुमर्थान् गोप्ता समे भवतु गोपपुराधिराजः श्री देहलीश स्तुति मुदल पद्यम எம்பெருமானுடைய திருவிக்கிரம அவதாரத்தை கொண்டு அதன் பெருமையை கூறி தன்னுடைய ஸ்துதியை தொடங்குகிறார். விக்ரம் என்ற பதம் கொண்டு ஆரம்பிக்கிறார். விக்ரம்ய அப்படின்னா கிரமூனு தாத்து, ஆழத்தல் அர்த்தம், அல்லது கடந்து செல்லுதல், நடத்தல் அர்த்தம், பாத விக்ஷேபன் வரும். அப்போ விக்ரம்ய அப்படின்னு சொன்னால் வியாபித்து அனைத்து இடங்களுக்கும் சென்றுன்னு அர்த்தத்தை கொடுக்கறது. கிராந்துவா நிகிரியன்னு சொன்னதாங்க. கிராந்துவானாலும் விக்ரம்யானாலும் ஒரே அர்த்தம்தான். திருவிக்ரமன் அப்படிங்கிற சூச்சிப்பிக்கிறதுக்காக விக்ரம்யன்ற பதம் கொண்டு ஆரம்பித்தார் போலும். இங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு, அதாவது இந்த க்ஷேத்திரம் திருக்கோவலூர்ன்ற க்ஷேத்திரம், கோபாலன்ற சம்ஸ்கிருத பதம் தான் கோவலன்னு தமிழ் சொல்ல ஆச்சுன்னு சொல்லுவார். அதான் திருக்கோவலூர்னு ஆச்சு. இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு திருவிக்ரமன், ஆயன், தேகலீசன், கோப நகரீசன், கோபபுராதிராஜன்லாம் சுவாமியும் சில திருநாமங்கள் இங்கே பயன்படுத்தியிருக்கார். இப்படிலாம் பெயருண்டு. அப்படிப்பட்ட எம்பெருமான் பவத்து கோப்தா பவத்துன்னு முடிக்கிறார். பவத்துன்ற சொல் தான் இங்கே கிரியாபதம். பவத்துன்னா இருக்கட்டும், ஆக வேண்டும். பூதாத்து லோட் லக்காரம் சொல்லுவோம், பிரார்த்தனாது ஆக வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிரதம புருஷாக ஏகவச்சனம். கோப்தா கோப்திரு சப்தம் அது, ரிகாரந்தம் அது கோப்தான் ஆறுது. கோப்தான ரக்ஷகன் அர்த்தம். கோப்திரின்னு சொன்னால் ஸ்ரீலிங்கத்துக்கு போகிறது. மேன மமமே ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம் அல்ல சதுர்த்தி ஏகவச்சனம். இங்கே ஷஷ்டி தான் பொருந்தும், எனக்குன்னா என்னுடையன்னு அர்த்தம் ஆறுது. எனக்கு ரக்ஷகனாக ஆக வேண்டும். மே கோப்தா பவது யார் அப்படின்னு கேட்டால் கோபபுர அதிராஜக. கோபபுர அதாவது திருக்கோவலூர், கோபபுர புறம்னா ஊரை குறிக்கக்கூடிய சொல்லது. அதிராஜன், அதிராஜன் சொன்னால் வரதராஜ பஞ்சாஷத்தில் அனுபவித்தோம், தேவநாயக பஞ்சாஷத்துலையும் அனுபவித்தோம். தேவாதிராஜன் சொன்னால் ஒரு விசேஷம், தேவராஜனை காட்டிலும் தேவாதிராஜன் சொன்னால் விசேஷம். இந்த திருக்கோவலூருக்கு நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எனக்கு என்னுடைய ரக்ஷகனாக ஆக வேண்டும். ரெண்டுமே வரும், சதுர்த்தி சஷ்டி ரெண்டும் வரும். மேன் சொன்னால் சஹான்ற பதம் போட்டிருந்தார் அன்பயமாக பார்க்கச்சு. சஹன்னு சொன்னால் அந்த. இப்போ அந்தன்ற சொல்லானது எதையோ சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தான் அந்தன்னு ஆரம்பிக்க முடியும். ஒரு வாக்கியத்தை தொடங்கிச்சு ஹீன்னு ஹீன்னு ஆரம்பிக்க முடியாது. அப்போது அது அந்த ஹீக்கு ஷீக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு அப்புறம் தான் ரெஃபர் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த மேலே சொல்லப்பட்ட பதங்கள்லாம். இப்போது அன்மயத்தோடு பார்த்தோம்னா ஏன பூம்னா ஜெகந்தி விக்ரம்ய விஜிதானி எம் விஷ்வச பரம காரணம் ஆமணந்தி பிரணயினாம் விவிதான் புமர்த்தான் விஷ்ராணையன்னு வர்த்தத்தேன்னு வச்சுக்கணும், அஸ்தின்னு வச்சுக்கணும். சஹ கோபபுராதிராஜக மே கோப்தா பவது. இதுதான் அன்மயம். அன்மயம்னா அந்த ப்ரோஸ் ஆர்டர். சம்ஸ்கிருத பத்தியங்களை அப்படியே வாசித்து அர்த்தம் பண்ண முடியாது, ஏன்னா அவைகள் ஒரு ஆர்டரில் இருக்காது. கிரியாபதம் முதல்ல இருக்கலாம், வேர்ப் முதல்ல இருக்கலாம், நவுன் பின்னாடி இருக்கலாம், அப்ஜெக்டிவ் எங்கேயோ இருக்கும், அட்வெர்ப் எங்கேயோ இருக்கும். ஆக அண்மையன்ற ஒரு ப்ராசஸை பண்ணி புரிஞ்சுட்டா நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது சுலபமான வழியை கொடுக்கறது. அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா சக அந்த திருக்கோவலூர் நாயகன் என்னுடைய ரட்சகனாக ஆக வேண்டும். அவன் யார், எப்படிப்பட்டவன் சொல்கிறது தான் மேலே இருக்கக்கூடிய பதங்கள்லாம். ஏன ஏனன்றது எது பதம், யஹா அப்படின்ற சொல்லுக்கு திருத்தியாய பக்தி ஏகவச்சனம் ஏன, ஏன யாபியாம் எய்கி எவனால். பூம்னா, பூம்னானா மகிமை பெருமையினால் மகாத்மியத்தினால். பூம்னான்றது திருத்தியாய பக்தி ஏக வச்சு வச்சுக்கலாம். பூமன் சப்தம் அது பூம்னா. ஜெகந்தி, ஜெகந்தின்றது ஜெகத் சப்தத்தினுடைய பகுவச்சனம் அது. பிரதமா பக்தி பகுவச்சனம். ஜெகந்தினா உலகங்கள் அர்த்தம். விக்ரம்ய விஜிதானி, விக்ரம்ய விஜிதானின்னு சொன்னால் விக்ரம்ய முதல்ல பார்த்தோம், வியாபித்து வியாபித்து விஜிதானி. விஜிதம்னா ஜெயிக்கப்பட்டது, விஜிதம்னா விசேஷன ஜிதம் விஜிதம். இங்கே ஜெகந்தின்றது பிரதமா பகுவச்சனமாக இருக்கிறதுனால விஜிதானியும் அதுக்கு ஏற்றா போல ஜெகந்திக்கு ஒத்தா போல இருக்கு விஜிதானி. ஏன பூம்னா ஜெகந்தி விக்ரம விஜிதானி. எவனால் தன்னுடைய மகாத்மியத்தினாலேயே மகிமையினாலேயே இந்த உலகங்கள் அனைத்தும் வியாபிக்கப்பட்டு ஜெயிக்கப்பட்டனவோ அல்லது மீட்கப்பட்டனவோ. என்ன விசேஷம் கேட்டால், கதா புனஷங்க ரதாங்க கல்பகன்னு யமுனாச்சாரியர் சாதிக்கிறார். அந்த திருவடி எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுடைய சிரசெல்லாம் அது போய் பட்டிருக்கு, அது ஸ்பஷ்டமானது ஏற்பட்டிருக்குன்னு ஐதிஹ்யம். அது அங்கே விக்ரமி ஏன விஜிதானி விசேஷ ஜிதானியும் போட்டுட்டார். இருந்தபடியே அந்த அந்த உலகத்தை அவர் மீட்கலை, அதை வியாபித்து தன்னுடைய வசமாக்கினார். ஏன்னா அது அவனுடைய சொத்து, உடைமை. உடைமையை உடை அது எவனுக்கு உடைமை இருக்கோ அவன் தான், அவனுக்கு சொத்து எங்கே இருக்குன்னு தெரியும். வேற யார் போய் அளக்க சொன்னால் முன்ன பின்னே அளந்துட்டு வருவா, இல்லை ஏகதேசத்தை அளந்துட்டு வருவா. எவன் ஓனரோ அவனுக்கு தான் எது எங்கே இருக்குன்னு தெரியும், அதனால் அவன் போய் அளந்தான். மேலும் எம் எம் விஸ்வஸ்ய, எம்னா இப்போ எத் சப்தத்தினுடைய யக பிரதமா பக்தி, எம்ன்றது தித்தியா பக்தி, எவனை அப்படின்னு அர்த்தம். விஸ்வஸ்ய விஸ்வசப்தத்தினுடைய ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். உலகத்தினுடைய பரமகாரணம் ஆமனந்தி, பரமகாரணம் சொன்னால் முதற்காரணம் அர்த்தம். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்தன்னு அகவா சொல்றார். இப்போ பிரம்மாவும் காரணமாக இருக்கார், ஆனால் அவருக்கு லிமிட்டடாக இருக்கக்கூடிய அந்த காரணத்துவம். எல்லாத்தையும் எம்பெருமான் பண்ணி வச்சுட்டு பண்ண நம்மலாம் காரியம் பண்ணுற மாதிரி எல்லாமே சித்தமாக வஸ்துக்கள் இருக்குது, நம்ம போய் கலந்து கொட்டி காரியத்தை பண்ணுறோம், பண்ணிட்டு நாம பண்ணோம்னு சொல்கிறோம். அது மாதிரி எல்லாருடைய கருத்துவமும் லிமிட்டடாக இருக்குது, ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லை, அவன் பரம காரணம். இந்த உலகத்துக்கு முதற்காரணமாக இருக்கின்றானே இருக்கின்றான் என்று ஆமனந்தின்னு சொன்னால் கூறுகின்றனர் கவையாக வச்சுக்கலாம். ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அல்லது ரிஷிகள் இவா எல்லாரும் எவனை இந்த மொத்த பிரபஞ்சத்திற்கும் முதற் காரணமாக கருதுகின்றனரோ கூறுகின்றனரோ. மேலும் அவன் என்ன பண்ணுறான் கேட்டா, பிரணயினாம் விவிதான் புமர்த்தான் விஷ்ராணயன். பிரணயம்னு சொன்னால் அன்பு, பிரணய கழகம்னு சொல்கிறது உண்டு. அந்த பிரணயத்தை உடையவர்கள் பிரணயி, அதாவது பிரணயினகன்னு வரும். ஞானத்தை உடையவன் ஞானின்னு சொல்கிற மாதிரி பிரணயத்தை உடையவன் பிரணயி. ஞானினாம்னு சொல்கிற மாதிரி ஷஷ்டி பகுவச்சனம் பிரணயினாம். பிரணயினம்னா அந்த பக்தர்களுக்கு என்ன பண்ணுறான், விவிதான் புமர்த்தான் பல்வகையான புருஷார்த்தங்களை கொடுக்குறான், தன்னையும் கொடுக்குறான், தன்னை விட இன்னும் தாழ்ந்த வஸ்துவை கேட்டாலும் அதையும் கொடுக்குறான். கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. விவிதான்னா பலதரப்பட்ட, விவித சப்தம். புமர்த்தான்னு சொன்னால் புருஷார்த்தம், புமர்த்தான்னு சொன்னால் தித்திய பக்தி பகுவச்சனம் புருஷார்த்தங்களை. இப்போ புமர்த்தானுக்கு இந்த விவிதான்றது விசேஷனம், அதனால விவிதானும் தித்திய பக்தி பகுவச்சனமாக இருக்கு. விவிதான் புமர்த்தான் விஸ்ராணயன், விஸ்ராணயன்ற சப்தமானது சத்ரந்தம் சொல்லுவோம், கொடுத்து கொண்டு. நம்ம ஏற்கனவே தேவநாயக பஞ்சாசத்தில் பார்த்தோம், விஸ்ராணயன் மம விசேஷ விதாம் அனிந்தியாம். நாங்கள் ஏழாவது பத்தியத்தில் இந்த பதத்தை பயன்படுத்தியிருக்கார், கொடுத்து கொண்டு அர்த்தம். கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அருள் அருள் பவனாக, பல வகையான புருஷார்த்தங்களை அருள் பவனாக இருக்கக்கூடிய, அதாவது அஸ்தி வர்த்ததேன்ற ஒரு கிரியாபதத்தை நம்ம அத்தியாரம் பண்ணிக்கணும். யஹ வர்த்ததே சஹா அவன் கோபபுராதிராஜா மே கோப்தா பவதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா, ஏன பூம்னா ஜெகந்தி விக்ரம்ய விஜிதானி இது ஒன்று, எம் விஸ்வஸ்ய பரம காரணம் ஆமனந்தி இது ரெண்டு. இந்த இடத்துல ஒரு யஹ பதத்தை அத்தியாரம் பண்ணிக்கலாம். யஹ பிரணயினாம் விவிதான் புமர்த்தான் விஸ்ராணயன்னு அஸ்தி வர்த்ததே பவதின்னு வச்சுக்கலாம். சஹ கோபபுராதிராஜா மே கோப்தா பவது, இதுதான் அண்மயம் அல்லது ப்ரோஸ் ஆர்டர். அப்போ ஏன எவனால் பூம்னா தன்னுடைய பெருமையினாலேயே ஜகந்தி உலகங்கள் விக்ரம்ய வியாபிக்கப்பட்டு அல்லது வியாபித்து விஜிதானி வசமாக்கப்பட்டவைகளோ வசமாக்கப்பட்டனவோ. மேலும் எம் எவனை விஸ்வஸ்ய பரம காரணம் ஆமனந்தி இந்த உலகத்துக்கு முழு முதல் காரணமாக கருதுகின்றனரோ, யக அது நம்ம பத்தியத்தில் இல்லை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் எவன் பிரணயினாம் விவிதான் புமர்த்தான் விஸ்ராணயன்னு அஸ்தி, எவன் தன்னை வணங்கினவர்களுக்கு அல்லது பக்தர்களுக்கு பல்வகையான புருஷார்த்தங்களை அருளிக்கொண்டு எழுதியிருக்கிறானோ சகா அவன் அல்லது அந்த கோபபுராதி ராஜா, இந்த திருக்கோவலூர் எம்பெருமான் நாயகனான எம்பெருமான் மேனா எனக்கு கோப்தா பவது, அவன் என்னையும் ரட்சிக்கட்டும்னு எங்கள் தாத்பரியம். அனைத்து உலகத்தையும் படைத்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய அவன் என்னையும் ரட்சிக்கட்டும்னு எங்கள் தாத்பரியம். இதான் முதல் பத்தியத்தினுடைய அர்த்தமானது. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. धन्यवादः।